महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसदश्रीमान् श्यजते मेऽभूयते। பதினொன்னாவது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். பத்தாவது ஸ்லோகத்துல பிராட்டி அவருடைய வாக்காளிகளை சொல்லி முடிக்க என்பது உயர்ந்த சம்பிரதாயம். பெருமாள் எப்படி வேதத்தினை மூச்சு காத்து பெருமாளுக்காக இருந்தோ அதே மாதிரி பிராட்டி சில உபதேசங்கள் பண்றான். ஆந்திராத்த சம்மிதிகள் அதுல ஸ்ரீகிருஷ்ண சம்மிதை லட்சுமியால நிறைய தத்துவங்கள் வெளியே பண்ண லட்சுமி தந்திரம் பிராட்டி நிறைய உபதேசம் பண்றார். நம்ம ஆச்சாரிய பரம்பரையும் பெருமாளுக்கு பிராட்டி தான் வராது. ஒரு உயர்ந்த பரம்பரை நம்ம வந்திருக்கோம், அது நம்ம பாக்கியம் பண்ணிருக்கோம். லட்சுமி ஐஸ்வர்யத்துக்காகவும் தனம் ஐஸ்வர்யம் பணங்கள் இதுக்காக கொண்டாடுறவா சில பேர். நமக்கு மோட்சம் போறதுக்கு வரக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையும் வரான். எப்படி பகவான் கீதாச்சாரியரும் ஆக்கியம் ஆச்சாரியரும் மத்ஸ்யாவதாரம் வேதாச்சாரியரும் இப்படி ஆச்சாரிய பரம்பரை பிராட்டியும் கூட இருக்கான். பிராட்டி குணங்கள்லாம் சொல்றதுதான் இத்திகாச புராணங்கள். வேதத்தை மட்டும் அப்பம் சொல்ல முடியாது, இத்திகாச புராணங்கள் ஸ்மிருதிகள் இதை வச்சுதான் அப்பம் சொல்லணும்னு சொன்னார். கடைசியில பிராட்டியுடைய உபதேசம் என்ன? லட்சுமி தந்திராதிகள்ல பிரிய ஆஜமம விஷ்ணோஹோ தேவதேவத்த சாங்கினோ இந்த மாதிரி வைதிகமான ஆச்சாரங்கள் வேத தத்துவங்களை யாரும் விடக்கூடாது. புத்திசாலியானவன் மனிஷி வைதிகாச்சாரம் மனசோபி நலங்கையேது மனசால கூட தாண்டதான் மீறலாம் நினைக்க கூடாது. எதுக்காக தர்மசுத்தாவனத்துக்காக நம்மளை பார்த்து மருத்துவ நடக்கணும். லோகசங்கிரகத்துக்காக சொல்ற பிரியாய விஷ்ணு, எனக்கு பிரியனான விஷ்ணுவுக்கு சந்தோஷம் தரணும், அதுக்காக நீங்க உபதேசங்கள்லாம் பண்ணி அண்ணா ஒழுகுங்கோ. யார் என் பிரியம்? தேவதேவசே தேவதைகள்லாம் தேவதான தேவநாதன் சாங்கினா வில்லாண்டான் அவனுடைய பிரியத்துக்காக அப்படி பண்ணுங்கோ. தன்னுடைய உபதேசத்துல பெருமாளை சேர்த்து அப்படி உபதேசம் பண்றார். அது நம்ம சம்பிரதாயம், அது நம்ம வந்து அந்த சம்பிரதாயத்துல ரொம்ப புண்ணியம் பண்ணணும். நம்ம பிரசாரத்தை அனுபவிச்சோம், ஆச்சாரியனை எல்லாருமே இந்த தமிழ் பாசத்தை அனுபவிக்கணும், நித்தியானுஷ்டான அனுபவிப்பான். ரகசியத்தை சார்ந்த குரு பரம்பரை சார்ந்த வந்தது ஸ்திரீகள் முதல்ல அனுபவிக்கலாம். ஆச்சாரிய பரம்பரை எவ்வளவு வசதி, என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கி யார் அடைவையவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பியாள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியவர் குறைத்த உயர் கொண்டார் நாதமணி சடகோபன் சேமிநாதன் இன்னவுதத் திருமகள் என்று இவரை முன்னிட்டு இன்னவுதத் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவழிகள் அழைக்க உபதேசங்கள் பண்றவா சமாச்சாரத்தவரை சரணம் கொக்கி குருவரம்பாசன் சொல்ற நம்ம ஆச்சாரியனுடைய சரணம் போக வேண்டும். யானடைவே அவர் குருக்கள் குரு பரம்பரையும் இருந்தான் பண்ணும். குரு பரம்பரை சரி வாக்கிய பரம்பரை இது பல உண்டு இருந்தான பண்ண உண்டு. அவர் குரு பரம்பரை அவருக்கு குரு அவர் குரு அவரு குரு அதை அனுசந்தானம் பண்ணணும். பின்னருளால் இவ்வளவுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பாக்கியம் வருது. ஆச்சார அனுசந்தானம் பண்ண ஒரு பாக்கியம் வருது அருள் பின்னருளால். ஏன் ராமாஜர் அது நம்ம சம்பிரதாய குரு. பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் நிறைய ரகசியங்களை உபதேசம் பண்ணார். ஒன்பது விதமான கிரந்தங்கள் எழுதினார். சம்பிரதாயத்துக்காக வாழ்நாளையே அவர் அர்ப்பணித்தார். பெரும்பூதூர் வந்த வள்ளல் எல்லாரும் புத்திமான ஆகணும் மோட்சம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள ஆச்சாரியன். அவருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பி மகா பூர்ணவர். அவருக்கு ஆச்சாரியன் ஆள வந்தார் யாமனேயர். அவருக்கு ஆச்சாரியன் மணக்கால் நம்பி நன்னெறியவர் குறித்த உய்யக் கொண்டார். அவருக்கு சதாச்சாரங்கள்லாம் உபதேசம் பண்ண உயர்கொண்டார் ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன் நாதமுனி. நாதமுனி அப்புறம் அதுக்கு மேல சட்டகோபன் நம்மாழ்வார். ஆயிரக்கணக்கான பாசங்களாலே சம்பிரதாயத்தை வளர்த்தவர் தமிழர் சடகோபன். அவருக்கு ஆச்சாரியன் சேனிநாதன் விஸ்வக்சேனர், அவருக்கு ஆச்சாரியன் பிராட்டி வரா. அப்ப ஆச்சாரிய பரப்பு நம்ம சம்பிரதாயத்துக்கு பிராட்டி வரா மோட்சம் வரைக்கும் கொண்டு போறதா புருஷார்த்தம், உயர்ந்த புருஷார்த்தம். அழியக்கூடிய செல்வங்கள்லாம் அழியக்கூடியது. இன்னமுத திருமகள் அமிர்தத்துல பார்க்கடல கடையும் போது வரவள், இன்னமுதமானவள். ஏன் இன்னமுதமானாள்? மோட்சத்தை உபதேசிக்கிறவள், மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய சக்தி. லட்சுமி நாராயணன் தத்துவம் வாமாங்கே ஸ்திதையா, இடது தொடையில உட்கார்ந்து இருக்காள். இப்படி இன்னமத திருமகள் பிராட்டி, பெரிய பிராட்டியார் இவரை முன்னிட்டு இந்த ஆச்சாரிய பரம்பரையில லட்சுமி வரைக்கும் வந்துட்டார். இவாளை முன்னிட்டு தான் பெருமாள்ல போனோம். இவாளை முன்னிட்டா பெருமாள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆச்சாரியர் சொன்னா பெருமாள் கேட்டுதான் ஆகணும், பிராட்டி சொன்னா கேட்டுதான் ஆகணும். இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடையின்றேனே. ஏன்னா இந்த பாசுரத்துல அதே மாதிரி நல்ல சம்பிரதாயம் லட்சுமி கடாட்சம் தான் வரும். லோகத்துல எத்தனையோ சம்பிரதாயம் வந்தது, லட்சுமி கடாட்சம் இல்லாததெல்லாம் வாஸ்துவமான உண்மை பொருள் சொல்லாத போச்சு. அதனாலதான் ஆச்சாரியாலாம் இத்தனை ஆச்சாரியாலும் சம்பிரதாயத்தை நிலைநிறுத்தினார். இன்னமது திருமகள் என்று இவரை முன்னிட்டு அப்படி சம்பிரதாயம் எத்தனையோ ஆபாசமான மட்டங்கள்லாம் வந்தது. அதுக்கெல்லாம் ஆச்சாரியெல்லாம் அது நிவசனம் பண்ணி நல்ல சம்பிரதாயத்தை நிலைநாட்டினார். அந்த உயர்ந்த சம்பிரதாயத்தை வந்து நினைச்சு மற்ற சம்பிரதாயத்தான் லட்சுமி கடாட்சம் இல்லாத சம்பிரதாயம் எத்தனையோ மட்டம் வந்தது ஜனங்களை கலைக்கிறதுக்கு. ஆகொரு வேதா வேதானி அமானம் கதிஜன கதிதாராதகம் விஸ்வமேதது ராஜன்வத்தேஜிது ஈசம் குடினமபி குணைஹீதம் தரித்ராணாமன்யே பிக்ஷாவன்யே சுராஜம் பவம் இது ஜடாஹாதே தலாதல்யகாஷுஹு ஏதே ஸ்ரீரங்க ஹரிண்யங்கண ஹரிண்யாங்கண கனகலதே நக்ஷணம் லட்சியம் ஆசன் திராட்டே கூப்பிடுறார். கனகலட்டே பொன் மாதிரி பொற்கொடி வாங்க இருக்கக்கூடியவள் எங்க விடுங்கிறார்? ஸ்ரீரங்க ஹர்மிய, ஸ்ரீரங்கத்துல பெரிய விமானம், விமானத்து பேர் ரங்கநாதன் ஒரு இடத்துக்கு காட்சி தவிர வந்து கோபுரம் ஒரு காட்சி கொள்ளும். விமானத்துல நடுவுல ஒரு முற்றம் இருக்கும், அந்த முற்றத்துல தங்கக்கொடி ஓன்று இருக்கக்கூடியவர் ஸ்ரீரங்க ஹரிமியாங்கன கனகலதே. அதனாலே எத்தனையோ எத்தனையோ வாதியர்கள்லாம் வந்தா அவ்வளோ இஷ்டத்துக்கு தான் வசதி ஆகணும், தான் தலைவனாகணும், தான் ஆச்சாரியாகணும், தன் பேர் வரணும், அப்படி ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வேண்டியது. வாதி ஏதோ ஒரு வாதம் பண்ணி அசத்தக்கம் பண்ண வேண்டியது. அதனால க்ஷணம் லட்சியம், காரணம் என்ன? இத்தனை மதங்கள் மோட்சம் கொடுக்க குறித்த வழிகாட்டுதல் இல்லவே இல்லை. ஏன்னா பிராட்டியே உன்னுடைய கடாட்சத்துக்கு ஆளாகல வாழலாம், அதனால கெட்ட மதத்தை உண்டாக்கினார்கள். இன்ன முத திருமகள் என்று இவரை முன்னிட்டு நம்ம சமுதாயம் அப்படி இல்லை. அதனாலே இதர மதஸ்தாலாம் ஒரு கடாட்சம் அவரையில படல. ருத்ரனே பார்த்து என்ன பண்ணார் பகவான்? நீவா நீதான் பெரியவன் சொல்லிக்கோ, மோகசாஸ்திராணி காரைய பெருமாளே, எல்லாம் அசத்துக்கள் நிறைய, அவரை திசை திருப்பி இன்னும் அதோ பெரிய போகவை அப்படிலாம் சொல்லுகிற இந்த சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஜடாகா கடாட்சம் இல்லாத மதங்கள் பலத்தை உண்டாக்கினாலே முட்டாள்கள். என்ன பண்ணா வேதானி அவானமித்யாகு, வேதங்கள் இல்லேனா, வேதங்கள் அனாதி. அது பெருமாள் கூட வேதத்தை பண்ணல, அவள் மூச்சு காத்துதான் எழுதா கிழவி, புருஷால பண்ணப்பட்டது இல்லை. அது அனாதியாத வேதம் தான் பிரமாணம் சாஸ்திரங்களா சொல்லுது. ஆதவ வேத பிரமாணம், வேதங்கள் தான் பிரமாணம், அதுக்கப்புறம் ஸ்மிருதிகள். அவ என்ன ஒவ்வொரு மதத்தை ஏந்தவா என்ன பண்ணா, ஜெயினன் பௌத்தம்லாம் வேதமே கிடையாது ஒத்துக்கிட்டுலாம், ஜெயின மதத்தால் பௌத்த மதத்தால். சில பேர் என்ன பண்ண, இந்த லோகத்தை யாருமே இறைவன் கிடையாது, ஈஸ்வரனே கிடையாது அப்படின்னா சில பேர், சில பேர் ஜீவனோட நின்று போறது ஈஸ்வரன் ஒருத்தர் வேண்டாம் எப்படி சாங்கியர்கள்லாம் சொன்னான். இல்ல இது ஒருத்தர் இருக்கான், யாரோ ஒருத்தர் நல்லவன் இருக்கான், அவன் தான் ஈஸ்வரன். சில பேர் நெய்யாய்க்கன்னு நியாய மதத்தை சேர்ந்தவன், உண்டாக்கினவன். சில நல்ல ஈஸ்வரன் உண்டு, கட்டுப்பாட்டை வச்சிருக்கான். சில பேர் சொன்னான் நல்ல குணம் இருக்குது, பகவானுக்கு குணமே இல்லை, நிர்குணம் நிர்குணம்னு சொன்னான். சில பேர் சிவன் பௌத்த மதம், பிரச்சின்ன பௌத்தம் சொல்லக்கூடிய பௌத்த வேஷம் போட்ட அத்வைதிகள்லாம் பகவானுக்கு குணமே இல்லைன்னா சொன்னான். சைவ மதம் சொன்னான், பிண்டியார் மண்டையேந்தி பெருமானை தெரிந்துண்ணும் உண்டியான், பிரபாதத்தை பிச்சை எடுத்து பெருமாளால் சாபந்திருக்கப்பட்ட சிவன், அவனை பகவான சில மதம் சைவ மதம், இவன் தான் நல்லவன் சுராஜம் பவம், இப்படி எத்தனையோ மதம். இதெல்லாம் ஏன் லட்சுமி கடாட்சம் இல்லாததுனால இதுவெல்லாம் நல்ல மதம் இல்லையே, நிரசனம் பண்ண பரமத பங்கம் தேசிகம். எத்தனையோ மதங்களை, இத்தனை மதங்களை நிரசனம் பண்ணார். ஈடு பிரவேசம் முதல் சியப்பதி சொல்லுவார் ஆரம்பத்திலேயே, அவர் ஒரு 17 மந்திரத்தை மதங்களை காமிச்சு சுருக்கமா சொல்லி ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நிரசனம் பண்ணவர்ல நம்மாழ்வார் ஆச்சாரியம் ஒருவர், எம்பெருமான் தான் பரதேவதி, நம்ம சம்பிரதாயம் ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் லட்சுமி ஆச்சாரியம் அப்படி வந்தவாள் நம்ப. குலத்தாழ்வானுடைய குமாரோலியோ நமக்கு அவர் ஒரு குலத்தாழ்வான சோகத்தை எடுத்து காமிக்கிறார் வியாக்கியானங்கள். வைகுண்ட ஸ்தவம் பஞ்சஸ்தவத்துல குரத்தாழ்வான் சீவஸ்தின்னமிஷ்டர் சொல்லக்கூடிய அந்த சோக தே பகவன்ஹிதோரசித்வம் அசேஷபும்சாம் லப்யோதி புண்ணிய புருஷைஹி இதரைஹி துராபகம் சப்தத்ரயீம் சுகதினா கதினா அதிஜக்முஹு பிராமச்சரித்தை பாக்கியச்சரித்தை பாக்கியேடு பாக்கியச்சரித்தை இதரைஹி நிபேதே அந்தர்ஹிதாதிசிரசி. நல்ல நிதி மோட்சபோத சாஸ்திரம் வேதம் வேதாந்தம் உபனிஷத்து, அது இருக்கிறதே கண்ணு தெரியுது இல்லை, நல்லவாழ்வுதான் தெரியும். லட்சுமி கடாட்சம் சீயப்பதி கடாட்சத்துக்கு வர அதுக்கு தெரியும். ஒரு வீட்டு ஒரு பதியல் இருக்கு, அவர் தரித்திரனா தங்க பதியல் இருக்கு தெரியாது அவங்க. அவரோ சித்த புருஷம் வரா பழைய ஒரு பச்சை தங்க மை போட்டு பாருப்பா, ஏதோ ஒரு இலையெல்லாம் காய்ச்சி கேச்சி பண்ணி மை தயாரிச்சு பார்த்தானா தெரியும் அவளுக்கு. ஓ உன் வீட்டுக்கு பதில் இருக்கடா எடுத்துக்கோங்க, அது வரைக்கும் தெரிஞ்சு அவனுக்கு. அதனால வேதமாக நிதி நமக்கு இருக்கு, அவர்களை தெரியல. அசேஷபம்சாம் லப்யோசி அப்படிப்பட்ட புதை புதையில நம்ம அடைகிறோம். யார் அடைகிறாள்? புராண புருஷைகி புண்ணிய புருஷைகி சுகதம் அடைந்தவாழாதான் இந்த சம்பிரதாயம் என்ற புதையில் தெரியும், மற்றவாருக்கு தெரியாது. மை போட்டு வர வரைக்கும் தெரியுமா? தெரியாது அவனுக்கு, அது வரைக்கும் தெரிஞ்சுதா? ஏன்னா இதர ஜனங்களுக்கு இதர மதத்தாருக்கு ஏன் மதத்தை கொண்டு பண்ணார்? நல்ல மதம் கண்ணுக்கு படுறதில்லை, வேத வேதார்த்தங்கள் தெரியறதில்லை. சத்தத்தையும் சுகுதினா சில பேர் தான் அதிர்ஷ்டம் பண்ணுவா வேதத்துக்கிட்ட வருவா, கிருதினா அதிஜக் புகு வேதத்தை விட்டு போனவாழ வாழலாம். பாக்கியேஷு ரெண்டா பிரிச்சா, பாக்கியால் குதிர்ஷ்டிகள் மதத்தை, பாக்கியால்னா வேதத்தையே விட்டுருது, வேதங்கிட்டே போத வேதவாதி மண்ணா கிடையாது அப்படின்னு அவெல்லாம் வேத பாக்கியால் ஜெயின பௌத்தால வாழலாம். சில பேர் வேதத்தை சொல்ல வேண்டியது சரியான சொல்றது இல்லை, அத்வைதிகள் செய்வாள் வளம் வேதம் சொல்ல வேண்டிய தப்பாத்த சொல்ல வேண்டியது. அப்படி அதிர்ஷ்டம் இருந்தாலும் சம்பிரதாயத்தில் நமக்கு கிடைக்கும். அதனால 2-3 ஸ்லோகத்தாலே குரத்தாழ்வான் அனுபவிக்கிறார் சுதிர்ஷ்டிகள் பத்தி சொல்ற போது. சித்திரம் விதேகே விலசிதம் இதமாவிலஸ்தி ஆச்சரியம். பகவானுடைய விளையாட்டு என்னன்னா சில பேர் தசை திருப்பார், அதுவும் அவர் விளையாட்டு தான். துஷ்டாத்மனாம் அயமகோ கில துர்விபாகம், பக்குவம் அடையாதவாள், பகவத் தத்துவம் தெரியாதவாள். நீதானே பண்ற பெருமாள் எஸ்கேஜது அத்த பகவதியும் சுதியும். சில பேர் அதிர்ஷ்டம் பண்ணுவார் வேதத்தை பத்தி தெரிஞ்சுகிறார், வேதத்தை தெரிஞ்சா கூட சரியான பார்வை கிடையாது, கோணல் பார்வை. அத்வைதிகள் வேதத்துக்கிட்ட வருவா, வேதத்தினுடைய தத்துவத்தை சொல்ல மாட்டான் சரியா. அர்த்தே குதிஷ்டி விநிமிஷ்ட தியோ விநிஷ்டாக கெட்டுக்கூடாவா, மோட்சம் போற வழியில போயிட்டு வேற வழியில போயிட்டான், தவறான வழியில போயிட்டான். இப்படி கெட்டுக்கூடாவே இப்படிலாம் நம்ம கடத்தேறி சரளமாக சரிச்சு வந்திருக்குமே, எவ்வளவு அதிர்ஷ்டம் சம்பிரதாயம். பாக்கியா குதிஷ்டியா இது விதையே தவாரம் பாக்கியால் வெளியில போனவாள், எது வேதத்தை விட்டு வெளியில போனவாள், அப்பயே போச்சு பாரு தத்துவம் தெரியாதவாள். புதுஷ்டையா வேதத்தை ஒத்துண்டு அது வந்து அர்த்தம் தெரியாத கோணல் பார்வை உள்ள வாழ். மஞ்சகாமால் வந்தவங்களுக்கு எல்லாம் மஞ்சளா தெரியும், கண்ணு நல்ல கண்ணு தான், ரோகம் வந்துருச்சு எல்லாம் மஞ்சளா தெரியும். ஆனா குதிஷ்டிகளை வாழலாம், வேதம் தெரிஞ்சாலும் கோரம் தமகோபயம் திரை கோரம் நரகாதிகள் தான் போவா, எங்க மோட்சம் போக முடியும்? நல்ல தத்துவத்தை விட்டு தூர போனாலே ஜெக்தானம் தவு அப்படியே போற காட்டுல தாகம் வருது, காணல் நீர் தூரேன்னு பார்த்தா நீர் இருக்கா மாதிரி தெரியும், நீரே இல்லை, ஏமாந்து போவா. காசார சத்துவ நிகதஸ்ய கோவிஷேஷா, அதனாலே ஒரு நீர்நிலையில ஒரு முதல யானையெல்லாம் எழுதுறது இல்லையோ அப்படியே அழிஞ்சி போடும், அப்படியே பாபமும் பண்ணும். இவாளுக்கு மதத்தாளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றேன். குலத்தாழ்வான் அதுதான் இந்த ஸ்லோகத்தால இருக்கிறேன். பிராட்டியுடைய கடாட்சம் இல்லாத மதங்கள் அந்த பட்டதிங்க ஸ்லோகத்தை சொல்லுவேன். ரங்கராஜஸ்தவம் பட்டதி உத்தர சதகத்துல சொல்றது, சராஜகம் அராஜகம் புன அநேகராஜம் ததா யதாபிமத ராஜகம் ஜெகதிதம் ஜெகல்புஜடாஹா ஜெகவும் அவசச்சித்ததா தரதபத்வத்வக்கந்தியன் தக்காங்கிகாம் ஸ்ருதி சிதஜிதீத்வய வரத வரமுடுகவனே ரங்கநாதனே நித்யராஜன்வதி. இதே அர்த்தம் சொல்றார். சராஜகம் ஈஸ்வரன் இருக்கான், வேதத்தால் ரசிக்க வேண்டாம், நானே அனுமானத்தால ஈஸ்வரனுக்காக சாதிக்கிறான். தர்க்கம் தர்க்கம் எல்லாம் அனுமானம் முக்கியமா இருக்கு, அது எப்படி வேதம் சொல்லணும் பிரமாணம். அநேக ராஜம் ததா எத்தனையோ ஈஸ்வரா இருக்க அப்படி சொல்லி சொன்னான். யதாபி மத ராஜகம் ஜெகதிதம் ஜெஜல் புகு ஜடாகம் ஈஸ்வரனை இல்லைன்னு சொல்றவா, அவ இஷ்டத்துக்கு ஈஸ்வரனை கற்பிக்கிறா. ஈஸ்வரன் யாரும் வேதத்துக்கிட்டே போகாதவா, முட்டாள்கள் ஜடாக ஜெகவும் அவசா சித்ததா தரதமத்த தர்க்க அங்கீகா அனுகூல சத்தர்க்கம் தர்க்கம் பண்ணு, வேதத்தை வச்சு இந்த நல்ல தர்க்கம் பண்ணியானா நீ சத்தர்க்கவாதி. அதனால ஸ்ருதியை சொன்ன மாதிரி சேதனம்னா என்ன, அச்சேதனம்னா என்ன, ஈஸ்வரனா யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவன் தெரிஞ்சுடுவா நல்ல சமுதாயத்தில் வரக்கூடியவன். அதனால இதெல்லாம் எத்தனையோ பேரை ஆரம்பத்திலே ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறார். வேதங்கள்லாம் இல்லை, ஜெயினர்கள் பௌத்தர்லாம் சொன்னான். ஜெயினர்ல பல விதம், பௌத்தர்ல நாலு விதம், இப்படி அவளுக்குள்ளே பிரிஞ்சு பிரிஞ்சு போறாள். உண்மையான தத்துவம் தெரியுறது இல்லை. சுவேதாம்பரீனர்கள் ஜெயின வெள்ள வேட்டி ஊற்றினு அப்படி சுவாமிகள் மாதிரி காமிச்சிக்க வேண்டியது. சில பேர் திகம்பரி வசமே ஊத்திக்க மாட்டார் சார் ஜெயினர், அப்படியே அம்மனமாவே இருப்பார். அப்படி அப்படியா, அது இதெல்லாம் பிராச்சீன ஜெயினர்கள் வேதங்களை பிரமாணங்களை முதல்ல ஆரம்பிச்சா, அப்புறம் வர என்ன பண்ணா ஆச்சாரியா சொல்றதை கேட்கல, என்ன சம்பிரதாயம். ஆதியில ஒப்பின ஜெயினர்கள் கூட வர வர என்ன பண்ண, வேதங்கள் பிரமாணம் இல்லை, யாகங்கள்ல வேதம் சொல்றதுனால யாகங்கள்ல வெள்ளாடு போன்றத இம்சை பண்ணிதான் யாகம் பண்றான், அது காரணம் காட்டி இம்சை பண்றது வேதம், அது தப்பு. எதுக்கோசம் யாகத்தை வெள்ளாடு பலி கொடுக்கிறார், வேதம் சொல்லிட்டு அது பிராமணன் பண்ணலாம். பிராமணன் ஹிம்சை பண்ணுவானா, ஒரு எறும்பு கூட ரசிக்க மாட்டான் காளிதாசன், ஆனா யாகத்தை பண்றான். ஏன்னா வேதம் சொல்லுதுன்னு பண்றான். ஒரு எறும்பு கூட நசிக்கவான் நசிப்பானா, ஒரு எறும்பை நசிக்குவானா, கொசு கூட நசிக்க மாட்டான். அப்படி ஒரு பிராமணன் வேதம் செலுத்துன்னு பண்றான், அது போய் இம்சை அப்படின்னு அந்த பௌத்தாதிகள் ஜெயினர்கள்லாம். உயிரே கிடையாது நெல்லுக்கெல்லாம் ஜீவன் உண்டு நம்ம சொல்லுவோம், முளைச்சாடுதான் உயிர் உண்டு. இப்ப தத்துவங்களா கோணாமானா சொன்னான், அதனால எத்தையோ தத்துவங்கள் கோணாமானா சொல்லி ஆகொரு வேதானு அமாரம் கரிஜன, வேதங்கள் பிரமாணம் இல்லை தூரத்தள்ளுனா. அவள் எப்படி லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், அவ சமுதாயம் அப்படிதான் போச்சு. அதனால அவருக்கே ஒரு ஆகமம், சமஸ்கிருத மொழியை கண்டா சமஸ்கிருத மொழியில் தான் இருக்கு வேதம், அது கண்டா பிடிக்காது. மூட்டை மூட்டையா புஸ்தகம் எழுதினா வரலாம், ஜெயினருக்கு போது பாலியில நேபாளியில இந்த மொழிகளில் எழுதியிருக்கா. துவேஷம் இங்கு ஆகுது வேதாகாரமானம், இப்படி வேதமே கிடையாது சில பேர் சொல்லலாம். அவர் குசுமாஞ்சலிய உதயினர்லாம் எழுதியிருக்கா, ஆராய்ஞ்சி கண்டிக்கப்பட்டிருக்கா. இப்படி பண்ணி நமது வைதிக மதம் நிலைநாட்டப்பட்டிருக்கு, நம்ம மதம் தான் உயர்ந்த மதம், வேதத்தை ஒத்துட்டு போய் கதிச்சு அதகம் விஸ்வமே இது சாங்கியா என்ன பண்ண, ஈஸ்வரன் வேண்டாம் ஜீவனோ நெஞ்சுட்டா, ஜீவனையும் அந்தரியாமையா இருக்கணும் நம்ம மதம், அது விட்டா கரெக்டா தத்துவங்கள்லாம் சொன்னா. 24 தத்துவத்தோடு நெருக்கிட்டான், தத்துவத்தை போனா போது ஒத்துணும் நம்ம சாங்கியால் சங்கியன்றதுக்கான எண்ணிக்கை. ஆரம்பத்தில் இரண்டே வந்தான், புதிய புருஷனும் இரண்டே வந்தான், ஜீவன் 24 எடுத்துட்டான். நம்ம என்ன சொல்லலாம், 20 தத்துவத்தை மேல போய் 25வது தத்துவம் ஜீவன், அதுக்கு அந்தரியாம இருக்க 26வது. நம்ம சொன்னோம் அனுபவிச்சுமே பஞ்சவிஞ்சகான்னு சொல்லலாம், ஜீவன் அவனுடைய அந்தரியாமியான இன்னொத்தன் பெரியவன் பெருமாள் பகவான் 26வது தத்துவம் ஷட்விம்சகா. சாங்கியர் நல்லா அழகா தான் பண்ணான், பண்ண பெருமாளே ஒத்துக்கலையே, ஜீவனும் நிறுத்தித்தானே, அதனாலே கேதனத்துவம் அத்தியாதம் எல்லாம் பண்ணான். அதனால அவர் என்ன பேர் வச்சோம், நிதீஸ்வர சாங்கியர்கள். கணக்கு வந்து முக்கியமா பண்ணி தத்துவத்தை நிறுத்தி விட்டான். கபிலுடைய சிஷ்யான்னு சொல்லிட்டான், கபில சாங்கியம் தான் உண்டாக்கினார். தன் தாயாருக்கு தேவகோதிக்கு தத்துவங்கள்லாம் உபதேசிச்சா பாகவதத்தில் வருது. பகவான தியானம் பண்ணணும், ஏத புருஷன் இப்படிலாம் உபதேசம் பண்ணார். அவர் ஈஸ்வரன் ஒத்துமையில் தான். அவருடைய ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணா, அவர்கிட்ட மதிக்கலை, என்ன சிஷியர் வரலாம், ஈஸ்வரனே கிடையாது, காப்பிலால் சாங்கியால் பேர் வச்சிருந்தார். அதனால என்ன பிரயோஜனம், அதனால பத்த ஜீவன் யாரு தெரிஞ்சுக்க நம்ப, ஆட்டிப்படைக்க பரமாத்மா யாரு, இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் தெரிஞ்சுருக்கோம். அஸ்மான் மாயி சிதே விஸ்வமே தது, அப்படியே பிரகிருதியை கொண்டு ஒரு மாயை சங்கல்பம் அர்த்தம், வித பண்றது மாயினா பொய் தோற்றம் இல்ல மாயன்னா நம்ம சமுதாய சங்கல்பம். தன் சங்கல்பத்தினாலேயே பகவான் விஸ்வம் என்ற பகவான் விஸ்வத்தை சிருஷ்டிக்கிறான். அந்த மாயைக்குள்ளே எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறது. மாயம் செய்ய என்னை நம்ம ஆழ்வார், மாயில கட்டுப்பண்ணாதே. அதனால் ஈஸ்வரனை கிடையாது சொன்னாலே இதெல்லாம் ஸ்ரீபாஷம் முதற்கொண்டு தேசியன் முதற்கொண்டு கண்டிச்சிருக்கார் நிதீஸ்வர சாங்கியர்களை. அதே மாதிரி வள வேதத்தை கொஞ்சம் ஒத்துண்டு கொஞ்சம் ஒத்துக்காதவா, இன்னொருத்தர் வேதத்தை ஒத்துண்டு வேதத்துக்கு அர்த்தம் வியாக்கியானம் பண்றேன், வேதம் இதுக்காக வந்து யாகம் பண்றதுக்கு, யாகம் பண்றத பத்தி நான் விசாரிக்கிறேன், ரிசர்ச் மீமாம்சையில் என்ன பண்ண பெருமாள் வரைக்கும் போல யாகம் பண்ணியானா அதுலேருந்து ஒரு சக்தி வருது, அபூர்வம் பேர் வச்சான், அது உனக்கு பலனை தருது. அப்படி சம்பிரதாயம் கிடையாது, எங்கேயாவது இருக்கு அப்படி பெருமாள் பலத்தை தர, கீதையை சொன்னவர் அவரே யாகம் அவரே பலன் தரவர். அயம் போக்தார பிரபுரே வச்ச, நான் தான் யாகத்துல எல்லாராலையும் பண்ணப்பட்ட யாகத்தை அனுபவிக்கிறேன். பிரபுரே வச்ச அவன் மண்ண யாகத்துக்கு பலன் தருவன் தான் சொல்ற. அந்த மீமாம்சகர் வேதத்தை அப்ப சொல்ல வந்த மீமாம்சகர் பெருமாள் வரைக்கும் போறேன், அவ கெட்டு போட்டாரு. இவாட குதிருஷ்டிகள். அதனால பகவான் சாஸ்திரத்தை அனுபவித்தான் கீதையெல்லாம் சொன்னான் அர்ஜுனனுக்கு, வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா, எத்தனையோ வேதங்கள், எத்தனை வேதத்தாலும் அறியப்பட தத்துவம் யாரு, நான் தான். இது பகவான் தம்பா யார் சொல்றான், இன்னும் ஏன் நம்பலவா நம்பல, வேதாந்த கிருத்து அர்த்தத்தை முடிவு நான் தான் சொல்லுவேன். வேதவிதையை வச்சாகம் வேதவித்து நான் தான், வேதத்துடைய உண்மை பொருளை தெரிந்தவன் நான் தான், அவன் தான் வேதவித்து, நான் வேதவித்து தான் கிருஷ்ணன். அதனால இப்படி பரமாத்மாவை ஒப்படலைன்னா என்ன சாஸ்திரம், வேதத்துக்கு என்னத்துக்கு பண்ணுங்க நீங்க வியாக்கியானம். அதனாலே அதுல ஒரு கபந்த மீமாம்சம், பெருமாள் ஒப்புக்காவது வேதம் ஊர் அப்படின்னு சொன்னா, பெருமாள் தலை தலையில்லா உடல கால்லாம் என்ன பிரயோஜனம், தலையில்லாத முண்டம் சமஸ்கிருதம் கபந்தன் அப்படின்னு பேர். ராமாயணத்துல ஒரு கபந்தன் வரா, ஒரு சாபத்தினால கபந்தனா இருக்கான். கபந்தன்னா தலை வயத்துல இருக்கும், அவ்வளவுதான், தலை வயிற்றுக்குள்ள இருக்கும். அப்படியே பேசினா ராமலட்சுமண போய் கிருஷ்ணனுக்கு போ வழி காட்டலாம் கபந்தன், ராமலட்சுமண அனுபவித்தாலே நல்ல ரூபம் பெற்றான்னு அந்த கபந்தனுக்கு. இந்த மீமாம்சகால் பெருமாளை ஒத்துக்காத இவாளுக்கு கபந்த மீமாம்சகால் தலை இல்லாத என்ன பிரயோஜனம், இப்படிதான் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்ளணும். என்னத்துக்கு வேதத்துக்கு ஆராயம் பண்ற, பெருமாளை ஒத்துக்காத எதுக்கு வேதத்துக்கு ஆராய்ச்சி பண்றா, ஆபாத ஆஸ்திக நாஸ்திகர்கள் தான் இவர், பெரும் ஆஸ்திகர் பேரை வச்சுண்டு வேதத்தை கையில வச்சுண்டு பெருமாள் விட்டா என்ன இருக்கும், வேஷம் போடுற வேத வித்துக்கள் அவைதிக மதம் தான். அப்போ வேதத்தை அனுசரிக்கிறவாள் வைதிக மதம், வேதத்தை கையில பூவரை வச்சுண்டு முடிவர்த்தத்தை சரியா சொல்லாட்டா இது அவைதிக மதம். அபூர்வம்ட்டாவா, பெருமாள் பலன் தர சொல்ல, யாகம் பண்ணு நல்லதெல்லாம் பண்ணு ஒரு அபூர்வ சக்தி வரும் அது உனக்கு பலன் தரும். எங்க சொல்றது, இப்படி இப்படிலாம் சொன்னால் அபூர்வத்தை கல்பிச்சான், அப்படியே வந்து வேதம் இந்த யாகமண்ணி தேவை நம் பூதிங் கமயதி, இந்த யாகதமனா இந்த தேவதையானவன் பிரீதி அடைகிறான், பலனை தரான். எதுவும் சொல்லி சொல்லு நீ அந்த இடத்துல என்ன சொல்ல போறேன். அப்ப சார்வாகம் போனது என்ன வித்தியாசம்? சார்வாக பதம் முதல்ல கண்டிக்கிற முதல் நேர பாக்கறதுதான் ஒத்துவான், நேர மரபுல தெரியாததுனால ஒத்துக்க மாட்டேன். சார்வாக மதம் பேரு, லோக்காயத்த மதம் பேரு. புண்ணியமாவது பாபமாவது நிறைய கடை வாங்கு, அப்பவே கிடையாது அவன் சொல்றது. நிறைய கடை வாங்கு, நெய்யில வடை தட்டி சாப்பிடணும், பாபம் வர சாப்பிட்டு ஏமாத்து கடைதான். இப்படிலாம் சொன்னேன், நேரையா வரப்போற கடை தண்டிக்கிறதுக்கு ஏமன் தர்மசாலத்தை எல்லாம் கிடையாது. இப்படி சொன்னா சார்வாகம். அதனால இந்த மீமாம்சையாரினர் அவன் ஃப்ரெண்டு தாண்டர், வேதத்தை கையில் வச்சிருந்து சார்வாகம். நவைத்தியதே ராதாயத்தது அராஜகம் நாஸ்திகாவல்ல, ஈஸ்வரம் பார்த்தா அராஜகம். சிலவன ராஜன்வதை கேதீசம் காணாதன் ஒரு ரிஷி, அவர் வைசேஷிகம் நெய்யாகம் அதை உண்டாக்கினார். எல்லாத்தையும் அனுமானத்தாலே சாதிக்கலாம் அவ்வளவு பண்ணார். ஒவ்வொரு காரணம் காத்தார். காரணம் ரெண்டு, நிமித்த காரணம் உபாதான காரணம். ஒரு உதாரணம் சொன்னாக்க, ஒரு பானை உண்டாக்குறான், பானை உண்டாக்க என்ன வேணும்? மண்ணு வேணும். மண்ணுக்கு என்ன பேரு? அது உபாதான காரணம். அதுல பண்ண முடியாது, அதுவே பானை ஆயிடும். சக்கரத்துல சுட்டி பானையா ஆக்கறான் யார் ஒருத்த போனது, யார் அவன்? குயவன். அப்ப குயவன் நிமித்த காரணம், பானை உண்டாகிறதுக்கு முக்கிய காரணம் இவன். அதுக்கு உண்டான சாமக்ரி வஸ்தத்தில் யாரு? உபாதான காரணம். மெய்யாக என்ன சொன்னா, நிமித்த காரணம் வேற உபாதான காரணம் வேற, ரெண்டும் பகவான் இல்லை. நம்ம சம்பளத்தை அப்படி கிடையாது, எல்லாமே பகவான் தானே. மண்ணும் பகவான் தான், குயவும் பகவான் தான், எல்லாம் பகவான் தான். நிமித்த உலகத்தை உண்டாக்குறவன் பிரகதி இத்தியாதி உண்டாக்குறானே நிமித்தன், அதுவே அவன்தான். உண்டாக்குற சக்தி இருக்கே அதுவும் அவன்தான். நிமித்த காரணம் உபாதான ரெண்டும் ஒண்ணுதான். அதுவும் இல்லாத நெய்யாக்கள்னா லோகம் உண்டாத காரணம் என்னன்னா, பரம அவனுக்கு ஆட்டம்ஸ் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிற அணுக்கள், அதுதான் காரணம் தான் உலகம் உண்டாது. இதெல்லாம் வேதம் சொல்லாத வழியில போனா வாழலாம். அதனால உலகம் பழக்க வழியில் தப்பு தப்பா சொன்னான். பூர்வாச்சாரர்களை ஒத்துக்கல, அவன் நெய்யாயக மகம் தள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் நெய்யாயிகளுக்கு தர்க்கம், தர்க்கத்தாலே அனுமானத்தாலே சாதிக்கலாம். பெருமாள் இருக்கு, வேதம் இருக்கு, இப்படிலாம் உலகம் இருக்கு, அபூர்வமா சக்தி எல்லாம் வருதுன்னு யாரோ ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு புத்தியா சொல்லு. புத்தியிலே தெரியுது நமக்கு காட்ட மக்கள் பெரியவர் இருக்கான். யுக்தியாக தக்கத்தை சாபிச்சு அப்படி பண்ணக்கூடாது. எப்படி சொல்லிருக்கா சாஸ்திரம்? ஆயுஷம் தர்மோபதேசம் வேதம் வேதார்த்தங்கள், ஸ்மிருதியில் சொல்லக்கூடிய தர்ம உபதேசங்கள். ஆயுஷம் தர்மோபதேசம் வேத சாஸ்திர விரோதினா, வேதம் சாஸ்திரங்களுக்கு விரோதம் இல்லாமல் நீ அர்த்தம் சொல்லணும், தர்க்கம் தெரியணும்னு சொல்லி லாஜிக்கு சொல்லி மேல மேல அடிக்கின்றே போய் ஏதோ அது என்ன பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பிரமாணம் என்ன? வேதத்துக்கிட்ட வரணும், நீ ஒத்துக்கலி வேதத்தை தான். எஸ் தற்கே எஸ் தற்கே நான் சொந்தத்தே சதர்ம வேத வேத தர்மம்னா வேதம்னா என்ன? தர்க்கத்தாலே நீ ஆராய்ச்சி பண்ணு, வேதம் பிரமாணத்தை கொண்டு நீ நிலைநிறுத்திய அது சத்தர்க்கம். அதெல்லாம் தர்மசாஸ்திரமே கிடையாது. அதனால நெய்யாயிகள் என்ன பண்ணாங்க, அனுமானமான ஈஸ்வரன்கிட்ட கொஞ்சம் ஒப்பினான். அது வேதத்தால் சில இவாறே அனுமானம், வேதம் சொல்றது பரமாத்மான்னு சொன்னா பரவாயில்லையே, அது வேதத்தை ஒத்துக்கலையே. அனுமானத்தாலே ஒரு ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்லி தக்கா பிரதிஷ்டானாதே வச்சே தக்கில பிரதிஷ்டம் சத்தர்க்கமா இருந்தாதான் நிலைக்கும், வேதத்தை கொண்டு வரணும். அதனால நெய்யாயக தர்க்க இவாள தூரம் தள்ள வேண்டியவாதான் வேத பாக்கியவன். ராஜன்வன் சௌராஜ்யே, ராஜன்வது ராஜ உள்ளவன் பெருமாள் இருக்கான் நம்ம ஒப்புறம். யாரோ ஒரு ஈஸ்வரன் ராஜாவை நினைச்சு கற்பிக்க வேண்டும். வேத இன்னொருத்தர் இருக்கான், வேதத்தை வச்சு பெருமாள் ஒப்பாதவன் மீமாம்சகன் சொன்னோம், நெரீஸ்வர மீமாம்சகன். பெருமாள் உள்ள தத்துவம் சொன்னோம் நெரீஸ்வர சாங்கியகன். ஒருத்த நான் ஈஸ்வரெல்லாம் ஒத்துக்கிறேன், வேதத்தை ஒத்துக்கிறேன்னு வந்தான் ஒருத்தர். பெருமாளுடைய குணம் கல்யாணங்கள்லாம் ஒத்துக்கிறது இல்லை. பெருமாளை ஜீவனாதான், ஜீவனை பெருமாளா அவரே ஐக்கிய புத்தி கொண்டு வந்து அத்வைத தத்துவம் சொல்லி அப்படி அத்வைதம் பௌத்தனைக்கு உனக்கு என்னடா வித்தியாசம் கேட்கிறார். பிரச்சன பௌத்தன் டைட்டில் அத்வைதிக்கு, பௌத்தன்ற போர்வையில இருக்கக்கூடிய வேதத்தை வச்சது ஏமாத்திர அத்வைதி. உனக்கு எங்க வரப்போகுது? யோ பாவம் மோட்சவாதம் பண்ணா கிட்டே நீயே பெருமாளை நினைச்சுட்டே எப்படி மோட்சம் வரும்? மோட்சம் உண்டு, பெருமாள் உண்டு, மோட்சம் கொடுக்கிற ஒண்ணு, இதெல்லாம் தெரிஞ்சாதானே. நல்ல கல்யாண குணம் உள்ளவன், நிர்குணம் அவன். வேதங்கள் ஏதோ ஒரு துண்டு வாக்கியத்தை எடுத்துட்டு நிர்குணம் சொல்றக்க பெருமாளுக்கு குணம் கிடையாது. எவ்வளவு கல்யாண குணங்கள் அகிலகை எப்பத்தையும் கல்யாணம் இதாம அடுக்கிற குணங்களை பாட்சிக்கார் அப்படி அனுபவிக்கணும். அதனால பெருமாள் குணத்தோடு இருக்க பெருமாளை நிர்குணம் சொல்றானே. இவனுக்கு எதுக்கு வேதம்? இது அத்வைதமாக கண்டனம் அல்ல. பிரதான கஷேத்ரஜபதி குணேஷ வேதங்கள் சொல்றத கஷேத்ரஜபதி ஜீவன், ஜீவனுக்கு அந்தரியாமல் இருக்கிறவன், அபகதபாத்மா விஜய விமர்த்தி பாவமே அண்டாதவன், ஜரை இத்தியாதி தோஷங்கள் இல்லாதவன், மரணங்கள் பசி தாகம் இல்லாதவன், சத்தியகாமம் நினைச்சு செய்து முடிக்கிறவன், சத்திய சங்கல்பா, இதெல்லாம் வேதத்தை உபசத்தில் வரக்கூடிய வாக்கியங்கள். அவன் எஸ் சர்வஜா சர்வவித்து எல்லாம் தெரிஞ்சவன், எல்லாம் தெரிஞ்சு அறிவுள்ளவன், நித்தி இருக்கக்கூடியவன், அழியாதவன், விபம் எங்கும் பரவி இருக்கவன், சர்வகதம் எங்கும் நுழைந்து புகுந்து கொள்வன், சுசூக்ஷம் சூக்ஷமத்துக்கு சூக்ஷமா இருக்கக்கூடியவன், அழியாதவன், பூதயோனின் எல்லாத்தையும் படைக்கக்கூடிய காரணகாத்தன், பரிபட்சி சந்தி தீராகா. இவ்வளவு கல்யாண குணம் இருக்க மேதாவிகள் சாஸ்திரஜன் இப்படி பார்க்காது அவனை. மனசாது விசுத்தேனே பெரும் சாஸ்திரத்தை கொண்டு விஷ்ணுபுரன் சொன்னபடி பல அத்தியசக்தி எம்பெருமான சக்தி பலபடி விவிதை வச்சுயதே பலபடி அவன் சொல்றது வேதங்கள்ல. சுவாபாவிகி இயற்கையாகவே அவனுக்கு ஞானங்கள் பலங்கள் கிரிகைகள் தான் உண்டு. இது அநேக வாக்கியங்கள் பரமாவத்துக்கு அனந்த கல்யாண குணங்கள், உயர்வர உயர்ந்தனம் உடையவன், பல கல்யாணங்கள் உண்டு. அனந்த கல்யாண குணாகரோசவ் பெருமாள் எப்படிப்பட்ட விஷ்ணுபுராணங்கள்லாம் சொல்லப்படுது. கல்யாண குணாக்கரகா, குணங்களுக்கெல்லாம் ஒரு ஆக்கரம் சமுத்திரம் மாதிரி. எத்தனை கல்யாண குணம்? ஒன்னா ரெண்டா எண்ண முடியாது. அனந்த பெருமாளுக்கு அனந்தன்னு ஒரு பேர், அனந்தன்னா முடிவு, அனந்தன முடிவே இல்லாத கல்யாண குணம் உள்ளவன். அவன் சிருஷ்டி படத்தை என்ன ஒரு லேசம் போல அவன் சக்தியில அந்த தத்சர்வம் வியாப்தனாராயணஸ்திதா நாராயண சொத்தம் அந்த தத்சர்வம் உள்ளும் வெளியும் பூர்ந்து இருக்கக்கூடியவன். உள்ள சிருஷ்டி பண்றான், உள்ள போடுறான், எங்கும் பரவி இருக்கான், உள்ளே அவன் தான் இருக்கான், வெளியே அவன் தான் இருக்கான். இது பகவான் புத்திராதான் முடியும் வேதம் சொல்லிட்டு. அந்த பகிஷ்டத சர்வம் வியாப்திய எங்கும் பரவி இருக்கான் அவன் தான் நாராயணன். இதை சொல்லு போன வேற ஏதோ தேவை நினைக்க கூடாது, அறிவு சொல்லிட்டு. அந்த பகிஷ்டத சர்வம் நாராயணன் சிவா. இப்படி ஞான சக்தியில் உள்ள என்ன பண்ணா அத்வைதிகள் இதெல்லாம் சகுணம், சகுண உபாசனை வச்சுக்கோ. அதுக்கு மேல ஒரு நல்ல ஞானம் இருந்தா குணங்கள்லாம் போயிடணும். பெருமாளுக்கு எல்லாம் பகவான் ஒரு குணமே கிடையாது. இப்படிதான் ஒரு அபார்த்தம் சொல்லி வேதத்தை வச்சிருந்து அத்வைதிகள் குழப்பினார்கள், பிரச்சன்ன பௌத்தர்கள். ஏன் நான் இப்படி பண்றையே அபார்த்தம் சொல்றீங்க கேட்டா, ஒரு கதை சொன்னா வேடிக்கையா. ஒரு ஜாத புருஷனோட ஏகாந்தத்தை பத்தி பேசா. ஜாத புருஷன் கள்ளக்காதலோட தொடர்பாளி படுக்கையில குடிச்சதுக்காலோ ரொம்ப தூக்கத்தாலோ ஏதோ உட்காண்டா, பக்கத்துல கணவன் இருக்கான், அந்த மயக்கத்துல இவன் கணவன் தெரியல, ஜாத புருஷன் நினைச்சுக்கிறான், அவ்வளவு ஆனந்தமா பேசிட்டுருக்கான் அப்படி இப்படின்னு. அது கேட்டுட்டே இருக்கான் கணவன், போது வெளியே போகுது பார்த்தா கணவன் இருக்கான். இப்படி நான் கணா கண்டுட்டான் அவளுக்கு, நான் சொன்னதெல்லாம் போய் அப்படி அவனை மறைக்கிறதுக்கு நினைச்சுக்கியா, இப்படி ஒரு கணா அப்படின்ட்டான். இப்படி அது பேசி சொன்னா சொல்லி ஒரு கதை சொல்லுவா. ஆனா எம்பெருமாங்க நிகர் யாரும் கிடையாது. சமாதிக தரித்திரஹா, தரித்திரா மிடியன், வஸ்து பணம் இல்லாதவன், ஒண்ணும் இல்லாதவன். பெருமாள் ஒண்ணும் இல்லாதவன், ஒரு தரித்திரன். பெருமாளுக்கு தரித்திரம் தேவை. ஆமா சொல்றேன், தரித்திர நாராயணன் சொல்றாரு. அப்படி நாராயணன் இருக்காங்க, தரித்திர நாராயணன் என்ன அர்த்தம்? அவனுக்கு ரெண்டு தரித்திரம், ரெண்டு சமாச்சாரம் கிடையாது, ஒருமை சமம். அவனுக்கு சமமம் யாரும் இல்லை, அது இல்லையோ இல்லாதவன் தரித்திரன். சரி சமம் இல்லையா, அதிகம் ஒருத்தனுக்கானா? அதிகம் கிடையாது, சமாதிக தரித்திரா. அவளை சொன்ன குணினமபி குணைஹீதம் தரித்திராணம் சகுணம் நிர்குணம் ஒரு பதத்தை போட்டு ஏமாத்தி அத்வைதிகள் பெருமாளுடைய ஈஸ்வர தன்மையெல்லாம் குறைச்சாவாங்க. ஞானசக்தி பல ஈஸ்வரிய வீர தேஜோ அம்ச அசேஷதா பகவத் சந்த வாச்சியானி. பகவானாலே என்ன? பகசப்தம் ஆறு விதமான சமாதாரத்தை கொள்ளும். அந்த பகத்தை உள்ளவன் பகவான். பகவான் என்ன சொன்ன ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சி ஒன்னு கூட குறையாதவன் பகவான், ஒன்னு கூட குறையாதவன். இந்த ஆறு குணம் முக்கிய குணம், இதனுடைய கிளைகள் ஆயிரக்கணக்கான குணங்கள் அசேஷத. அதனாலே பகவான் சொல்றோம், பகவான் விஸ்வாமித்தர், பகவான் வசிஷ்டர், அப்படிலாம் உபச்சாரம். அந்த மாதிரி பெருமாளுடைய பகவான் இந்த குணங்கள்லாம் வந்துருவாரு, ஒரு மரியாதை. பகவானுக்கு அந்த பேர், பிராட்டிக்கு அந்த பேர் பகவதி. தேய குணையாதிபிஹி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு குணம் உள்ள இருக்கட்டும், கெட்ட குணமும் இருக்கும் இல்லையோ அப்படின்னு நினைக்க கூடாது. வினாக குணாதிபிஹி கெட்ட குணமே இல்லாதவன். இப்படி தெரிஞ்சுட்டு நீ வேதத்துக்கு அப்புறம் செஞ்சியானா உன் மதம் நல்ல மதம், அப்படி இல்லையே இன்னொருத்தம் பார்த்தான் பிச்சை எடுக்கணும்னு ஈஸ்வரனா வச்சான். சிவன் பிச்சை எடுக்கிறான். பிக்ஷாவன் ஏ சுராஜம்பவம், அவன் தான் ஈஸ்வரன் சிவன். இது மோசமான கொள்கை, சிவன் ஈஸ்வரன் ஆகவானா? தக்ஷசாபத்தாலே பிக்ஷுவர், தக்ஷசாப பிச்சை எடு அப்படின்னு தக்ஷன் மாமனாரே சாபம் போட்டான். பிரம்மா தலைய பிடிங்கினான், தகப்பனா ஆச்சாரியன் அஞ்சு தலை அதுக்கு முன்ன பிரம்மாவுக்கு ஒரு தலையை கிள்ளினான் கோபத்தினாலே. அந்த தலை அவர் சாபம் போட்ட கையில ஒட்டியும் போட்டணும், அவங்க அங்கிலேயும் அவர் மண்டை ஓடி கையில் ஓட்டணும். அங்கப்ப பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான். அவன் பரம பகவான், அவன் கர்ம விஷயம் சாபத்துக்கு உள்ளாரவன். பகவான் சில பேர் சொல்றான், பெருமான வரம் கேட்டு யாசிக்கு அஷ்டமூர்த்தி பேர் வாங்கிட்டான். யாசிக்கிறவன் வயந்துவானா, வரம் கொடுக்க வயந்துவான், வச்சுக்க வச்சுன்னு போட்டார். அஷ்டமூர்த்தி, அஷ்டமூர்த்தின்னு பேர் வாங்கிட்டான். எட்டு பேர் கிட்டும் ருத்ரனுக்கு. இப்படிலாம் ஒரு வெற்றி இவனை போய் ஈஸ்வரன் கொண்டாடுறாரு. சைவ மதம் இது, வேதத்துக்கு பாக்கியமான மதம். அதான் முனிவாகன போகன்னு ஒரு வியாக்கியானம், திருப்பான ஆழ்வார் அவநாதிபரான ஆசிரியரான வியாக்கியானம் தேசிய சொன்னது. அது தொண்ட வெண்பிரையும் துயர் தீர்த்தவன் திருப்பான ஆழ்வார் சொல்றார். தொண்ட வெண்பிரையும் துயர் தீர்த்தவன் ஈஸ்வரனின் பெயரை சுமந்தவன் கொண்டாரா சந்திரகலியை தள்ள வச்சிருக்காங்க சிவன். தொண்டவன் பிரையும் துயர் தீர்த்தவன், அவனுடைய துயரை தீர்த்தவன் யாரு? பகவான். ஈஸ்வரன் என்னும் பெயரை சிவந்த, ஈஸ்வரன் பெயரை சிவன், ஈஸ்வரன் நேமிக்கு நடத்தும், ஈஸ்வரன் சிவன் சொல்வா எல்லாரும். யார் ஈஸ்வரன்? பகவான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் பெயர் வச்சிருந்தான், இந்த எட்டு பேர்ல அதெல்லாம் ஒரு பேரு. ஈஸ்வரன் பெயரை சிவன்தான், பெருமாள் பெயரையும் வச்சிருந்தான் டூப்ளிகேட் ஈஸ்வரன். ஈஸ்வரன் பூர்ணத்தம் இருக்கணுமே, இருக்கா? கிடையவே கிடையாது. ஞாபகத்து போலே சகல மாத்திரமாக கொண்டு பிரகாசிக்கிற ஒரு துண்டு, துண்ட வேண்பறையினர் ஒரு தேய்பிரியருக்கு ஒரு சந்திரனை தள்ள வச்சிருக்கு. அதுவாது போற சந்திரன் துண்ட வெண்பிரை. சந்திரகலையை கொஞ்ச ஓர் சந்திரகலை தரிக்கிறான் சந்திரசேகரன். பிரம்மாவுடைய புத்தராய் வந்தான். இந்த அதனால சாபம் சொன்னமே பாதகம் வந்துட்டு, மகாபாதகம் பண்ணி பிரம்மஹத்தி விடுமாது. மகாபாதகாக்கிராந்தனாய், மகாபாதகம் பாதகம் மகாபாதகம் அது பிடிச்சுடுது. இவனை சிறியலாம் அங்கங்க, யார் இந்த பாதகத்தை போக்குவார்? இந்த பாதகத்தை தீர்க்க வல்லார் ஆர்? கரகலித கபாலம் பிரம்மா சாபத்தானே அந்த மண்டை ஓடு, அவர் கிள்ளில மண்டை ஓடு அப்படியே ஓட்டு கையவிட்டு போல அசிங்கமா திரியிறான். அதான் அந்த மண்டை ஓட்டிய பிச்சு எடுக்கிறான், போகவும் மாட்டேன்றது. கரகலித கபாலனாய் கொண்டு திரிந்து தேசிய வியாக்கியம் ஓரளவிலே சுத்திலே வரான் எல்லா லோகத்தையும். கெடுபரம் கை சேர்ந்தா போல் அளபாயது சமுத்திர நடுவுல படகு, இப்படியே சுத்தி சுத்தி சுத்தி ஒரே அதிர்ஷ்டவசமா கரை ஒதுங்கு. அதே மாதிரி ஒரு சமயம் ஒரு கரையில ஒதுங்கினான், பகவான் ஞாபகம் வருது. பெருமாள் சாபத்தை தீர்ப்பாரா? காவினா பெருமாளை போலாம் பெருமாள் வந்தான் சேவிக்கிறான். என்னாய் சாபம் தீர், எனக்கு தகப்பன் மாதிரி இருக்கவரை பெருமாளே பெரிய திருமலை அனுபவிக்கிறார் திருங்கை மன்னன். என் சாபம் என் நீதான் சாபத்தை தீர்க்க வேண்டும். அழகா திருமங்கையாளர் அனுபவிக்கிற டைம் போடும். வெந்தார் எம்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து, வெந்தார் எம்பு எங்க பார்த்தாலும் மண்டை ஓடும், எலும்பு சுடுநீர் அப்படியே சுடுகாட்டக்கூடிய அந்த பஸ்மத்தை தரிக்கிறவன் அதுதான் உடம்பு பூரை பூசிக்கிறான். அதனாலதான் நம்ம சிவனை சேவிக்கிறது இல்ல, சிவன் கோவில் போறது இல்லை. ஏன்னா அவன் சுவசான வாசி. மெய்யில் பூசி கை எகத்தோர், அது மட்டுமா? வேஷம் சுடுகாட்டு சாம்பல், ஒரே எலும்பு இருந்து வருமா மாலைகள். செந்தார் தலை கொண்டும் செந்தார் தலை கொண்டு உலகேழும் பிரம்ம கபாலத்தை செந்து ஓவர் செந்தார் ரொம்ப நாளே கைது செய்தாலே இந்த மண்டவோடு புள்ளி எல்லாம் தெரியுது. புள்ளி எல்லாம் நிறைய உண்டு கபாலத்தை கையில ஓட்டிடுது. செந்தார் தலை கொண்டு உலகேடும் திரியும் பெரியோன் தான் திரியலாம். முதல்ல செய்வன் ஈஸ்வரெல்லாம் சொல்லிட்டு இந்த கையை மண்டவோடு போக மாட்டேன்றது லோகெல்லாம் திரியிறான். பெருமாளை வந்து கேட்கிறான் சரத்தம் அடைகிறான். பெருமாளையின் தகப்பனாரே என் எந்தாய் சாபந்தீர் என் சாபத்தை நீர் தீர்க்க வேண்டும் என்று இலங்கு அமுது நீர் திருமார்கள் பெருமாள் பார்த்தார். தன் மார்புலை தேடி ஒரு ஜலத்தை எடுத்தார். பெருமாள் எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். மார்பிலேந்து ஜலத்தெடுத்த திருமார்பில் தம் தான் மார்பிலேந்து எடுத்து கொடுத்தான் அவன் கையில அந்த மண்ட ஓட்ட பூரணம் பண்ணான். அந்த நீராலே செந்தார் பொழி சந்திரமன்பாய் வாசம் வந்த அந்த சால கிராமத்தை பெருமாள் அனுசந்தானம் பண்ற. ஏ சால கிராம பெருமாளே சால கிராம கஷேத்திரம் வரக்க அந்த பெருமாளை முலாசாரம் பண்ற போது இந்த ஹரசாபன பெருமாளை தியானம் பண்ற அந்த சால கிராமத்தை போய் சேர் நான் நெஞ்ச பார்த்து சொல்ற எப்பேற்பட்டது. இவனே இவனை காப்பாத்தி கொண்டு இவன் ஈஸ்வரன் நினைக்கிறார் சில பேர். ஸ்வயம் தரிதமட்சமா கதமதவு பராந்தாரையேது தன்னையே காப்பாற்ற முடியாதவன் பிறர் எப்படி காப்பாத்துவான். காப்பாத்து காப்பாத்து ஓடுறான் அவனே பயந்து ஓடுறான் அவன் எப்படி இவனை காப்பாத்துவான் எப்பேற்பட்டது ஈஸ்வரன் என்று தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாதவன் பிக்ஷு பிச்சை எடுத்தவன் பிக்ஷு ஸ்வயம் மிட்பிண்ட பூதச பரதந்திர தேகினம் பிரக்கிணை அசக்தச கோதேகி பிரக்கிணை எல் பெருமாள் தவிர எல்லோரும் மனால் சிருஷ்டிக்க பண்ணார்கள். மண்ணு தான் காரணம். மண்ணு பிசிஞ்சு குடம் பண்ற மாதிரி ஜீவன்கள் சிருஷ்டிக்கிறார். பெருமாள் பிட்ட வெளியில போறான் அந்த ஜீவன் பரதந்திரன் பெரும்பாலுமே ஆரம்பிச்சு எல்லாருமே ஜீவன்கள் தான் நம்ம மாதிரி தான் வசந்த பதிவேல் இருக்கா அவ்வளவுதான். மோட்சம் கொடு தேனமனம் வேண்டாம் இந்த பயத்தை காப்பாற்று கேட்டா இவ்வளவு பண்ண முடியுமா அவளே மோட்சம் போலியே மத்தவாழ எப்படி காப்பாற்ற முடியும். மகாபாரதம் சொல்லிட்டு இப்படி இவனை ராஜாவார் கொண்டார்கள் சில பேர் சிவனை கத்து இப்படி எல்லாம் ஒவ்வொரு மதமா எடுத்து சொல்ற பக்தர். இந்த மதங்கள்லாம் பிராட்டியே உன் கடக்ஷன் இல்லாத மதங்கள் ஜடாஹாதே தலா அத்தலிய காஷு முட்டாள்கள். எத்தனை மதம் ஒரு 17 மதத்தை எடுக்கிறார் வீட்டுல தேசிய ஒரு 15-16 மதத்தை கண்டிக்கிறார். பரமத பங்கத்தை பல மதங்கள்லாம் கண்டிச்சு பாஞ்சராத்திர மதத்தை ஸ்தாபிச்சு அது வசந்தது பெருமாள் வாக்காளர் சொன்னது. அதனால் ஜட அகாதே இந்த மூர்க்கர்கள் இவர்கள் தலாத்திரி அகாசு ஒத்தக ஒத்துக்கிறாளா பௌத்தலே 4 பேர் ஜெயநல்ல விதேகம் அத்வைதிகள் 4 விதம் ஒத்தகத்தை அடிச்சுக்கிறா நீ பெரிய என் தத்துவம் பேச தல தலை கண்ணத்துல போட்டு ஒவ்வொரு அடிச்சுக்கிறான். என்ன தத்துவம் வருது நம்ம தத்துவம் அப்படியா ஒரு ஆச்சாரியா சொன்னா அப்படியே வரக்கூடிய தத்துவங்கள் பெருமாள் பிராட்டி விஷயத்து நம்ம ஆழ்வார் திடீர்னு கோபம் அடிச்சுக்கிறான். அவளோட்டி சர்வசாஸ்தானி விசாரேஜ புனப்புனா சொல்ற கடைசியில இதமேகம் துணிப்பெண்ணம் தேயோ நாராயணஸ்தரா யாசர் சொல்றாங்க. எல்லா சாஸ்திரத்தையும் பார்த்தாச்சு. திருமசேகரா சொன்ன மாதிரி சாக்கியம் கண்டோம் சவணம் கண்டோம் எல்லாம் அசாரமான மதங்கள். வியாசர் சொல்றார் ஆலோட்டி கடைஞ்சி எல்லாத்தையும் எல்லா சாஸ்திரத்தையும் பார்த்துட்டேன் கடைஞ்சி கடைஞ்சி பார்த்தேன் ஒண்ணுதான் தெரியுது. இதமேகம் துணிப்பெண்ணம் தேயோ நாராயணா நாராயண மதத்தை தான் வழிபட வேண்டியவன் என்று இப்படி வந்துவதை அடிக்கிறார். வேதவியாசர் சொன்னார் தேயோ நாராயணஹா அது உள்ளங்கே இவர் பண்ணி எல்லாம் அடிச்சுக்கிறாரு. என்ன மதங்கள் அவெல்லாம் நடைமுறையை ஒட்டி இப்ப வையாகடன் வந்தா வியாகரன் கிராம கிராம பெரிய சாஸ்திரம் பாஸ்திரம் அந்த சாஸ்திரம் வேண்டிதான். அவ பர்வத்தை சொல்லிச்சு ஏமாந்தா ஏதோ ஒரு பிந்து பிந்து நான் காமிச்சு அவ தத்துவத்தை சொல்றது இல்ல. இப்படி கெட்ட வாசனைகள் இப்படி பல மதத்தையும் விசாரம் பண்ணி பத்து அடிச்சுக்கிறாரு தவிர அவாளும் சேரல. இப்படி பண்ணாச்சு பிரசித்த கரதலம் தலைமித்யாகுன்னு அடிச்சு கண்ணத்தில் அடிச்சுக்கிறார். ஏ பிராட்டியே முடிக்க எப்படி ஆரம்பிக்கிறார் ஏ தே ஸ்ரீரங்க ஹரியாங்கன கனகலதே நக்ஷணம் லட்சியமாகசம் உன் கடாட்சி இருந்தா எத்தனை மதம் வந்திருக்கலாம் மோட்சம் போயிருப்பாள் எல்லாரும் மோட்சம் போது லட்சுமி கடாட்சி வேணும் இது போதும் இத்தனை மதங்களை எடுக்கிறார். ஏ தே ஸ்ரீரங்க ஹரியாங்கன கனகலதே பிராட்டியே நக்ஷணம் கனகரதே ஹிரண்யவர்மன் மாம் ஹரிணியும் பொன்மாறி இருக்கக்கூடியவள் நக்ஷணமும் லட்சியமாக அவனுடைய கடாட்சம் அவளுக்கு இல்லை. எத்தனை பேர் மதத்துல இருக்கா, அந்த மதத்தை போறவாள்லாம் மூளைக்கட்டு போய் ஒவ்வொரு மதமா தாவரா, ஒவ்வொரு மதத்தை சிரிக்கிறா. நல்ல சம்பிரதாயத்தை மதத்துக்கு வந்ததில்லை, வரவாங்க சில பேர் நாராயண மதத்தை அப்படி பண்ணுவாங்களும் உண்டு, பிராட்டியம் மட்டும் கொண்டாடுறவர்களும் உண்டு. நம்ம மதம் மீது நாம் பிராட்டியம் பெருமாளும் சேர்ந்து லட்சுமி நாராயணர் சம்பிரதாயம் உயர்ந்த மதம். லட்சணம் லட்சமா ஒன்னுடைய கடாட்சம் இருந்தா அவ மத புத்தகத்தான் மூட்டை கட்டி எங்கேயோ போட்டுருவான். தனி மதத்தை தான் பெரியவன் நினைக்க மாட்டான். இப்போ உன் கடாட்சம் இல்லை, என் கடாட்சம் எங்களுக்கு உங்க கடாட்சம் எங்களுக்கு வந்து நம்ம பரம்பரைக்கு சத்துவகுணம் நல்ல அறிவு வழக்கம் சத்வா சஞ்சாயது. கீதை சொல்றாரு சத்துவம் தமஸ் ஒரு சுகதம் இருந்தால்தான் சத்துவகுணம் வரும். பிராமணனுக்கு சத்துவகுணம் அதிகமாக இருக்கும். வைகுண்டத்துல பெருமாளுக்கு எல்லாம் சத்துவகுணமே இருக்கும், அது சுத்த சத்துவம். நமக்கு அப்பப்போ மாறும், தாமச குணம் வேணும் ராச குணம், இதெல்லாம் கலக்காத சத்வா சஞ்சாயது ஞானம். ஞானம் வரணும்னா சத்துவகுணம் வரணும். சத்துவகுணம் வரணும்னா சத்துவான ஆகாரத்தை சாப்பிடணும். கீதை சொன்னார புத்தி கெட்டு போகுது, நல்ல புத்தி வரலன்னா ஆகாரம் ஒரு காரணம். சுத்தமான ஆகாரம், சாஸ்திரம் ஆகாரம், வேலையில சாப்பிட வேறு ஆகாரம் பலவிதம் உண்டு. அப்படிப்பட்ட சத்வாத்து சத்தமான ஆகாரத்தை உண்டாக்கா சத்வகுணம் வளரும். சத்வகுணம் வந்தாக்கா நல்ல ஞானம் வளரும். நல்ல ஞானம் வந்தா பரதேவதி யாருன்னு தெரியும். சத்தம் விஷ்ணு பிரகாசகம் சாத்விக சத விஜ்ஞேயா. சில பேர் சுதந்திரம் பண்ணதுனால பிறக்கும் போதே சாத்விகனா பிறப்பான். அவனுக்கு ஆச்சாரியெல்லாம் வந்து அடைவாள். இது ரகசியத்தை குரு பரம்பரா சாஸ்திரம் சொன்னோம். யார் சாத்விகன் பிறக்கும் போதே பார்ப்பான். பெருமாள் பார்க்கார், பெருமாள் வேற என்ன பார்க்கார், எங்க இருக்கான்னு சொன்னவன். ஒரு ஒரு குழந்தையை பிறக்கும் போது விசேஷமா பார்க்கார், இவன் நன்றாக வருவான். பெருமாள் பார்க்கிறார் என்ன பண்ணும், அவன் தான் ஆச்சாரியாட தேசிக்கிறான். ராமாச்சாரியர் யார் அளவு பிறக்கச்சே பெருமாள் பார்க்க சது விஜயா. இவன் சாத்விக குணத்தோடு பிறந்திருக்கான், சாத்விக குணம் வளர்ப்பான். சாத்துவிடம் வந்தா என்ன, மோட்சத்துக்கு வழியை தேடுவான். இந்த சொர்க்கலோகம் போலாமா, இந்திரலோகம் போலாமா, நாகலோகமா, அலைய மாட்டான். மோட்சம்தான் போக வேண்டும் பாடுபடுவான் ஆச்சாரியால மாறி. அந்த சாத்துவமாக பெருமாளுடைய கடாட்சம் பிறக்கும் போது வந்தான்னா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. பலபடியாக பிரமாணம் காட்டுது. பிராட்டி குறிப்பிட்ட என்ன சொன்னான், சத்வேன சௌச்ச சத்யாபியாம் ததா சீலாதி குணைஹி சஜ்ஜந்தேதே நதா சத்யா சந்தக்தாயே துவையாமலே. இந்த மூலமாக ஸ்தோத்திரம் பண்ணி காமிக்கிறார் விஷ்ணுபுராத பராசரர். பிராட்டி கடாட்சம் கடாட்சம் இருந்தா என்ன, வேற ஒண்ணுமே வேண்டாமே. பிராட்டி சத்தேன சத்துவகுணம் வளரும். பிராட்டி கடாட்சம் இருந்தா அது பிராட்டி கடாட்சம் வளரும். சௌச்சம் ஆச்சாரமாக இருப்பான். சௌச்ச சத்தியம் உண்மை பேசுவான், உண்மை நிலை தெரியும். ஒழுக்கங்கள் முதல கல்யாண குணங்கள்லாம் வரும். சீலாதவி குணகி உன்னுடைய கடாட்சம் இல்லையா இதெல்லாம் விட்டு போடும் அந்த மனுஷனுக்கு. அமலே சுத்தமானவளே அப்படி பிரார்த்தி கொண்டாடுறார் விஷ்ணு புராணத்துல வருது. இன்னும் விஷ்ணு புராணத்துல ஸ்ரீஸ்ததியில இந்திரன் ஸ்ததி மூலமா காண்கிறார் இல்லையோ, துவயாவலோகிதா சத்யா சீலாத்திஹி சகலை குணைஹி. நீ பார்த்தா போறோம், கடாட்சம் இருந்தா போறோம், உடனே அவன் ஒழுக்கம் உள்ளவனாகிறான், கல்யாணம் உள்ளவனாகிறான், சகல கல்யாண குணமும் வருது. தனவான் ஆகிறான், உன் கடாட்சம் இருந்தா போறோம், பெரிய ஐஸ்வர்யம் ஆகிறான், அடைக்காத குணம் வருது. நிர்குணமா இருந்தாலும் நல்ல குணம் உள்ளவன். உன் கடாட்சம் வந்துட்டனாக அவன்தான் குணவான், அவன்தான் மேதா மேதாவி, அவன்தான் புத்திமான், அவன்தான் ஈஸ்வரன். இப்படி எல்லாரும் கொண்டாடுவாள். காரணம் என்ன, உன் கடாட்சம் பட்டு போச்சு. விராட்டிய கடாட்சம் பட்டு போச்சு. பராசர காற்றம் இதெல்லாம் விஷ்ணு புராணத்துல அதனால இத்தனை மதங்களும் ஏன் வந்தது, மோட்சம் போக அந்த மதத்துக்கு போனா மோட்சமே போக முடியாது. நம்ம சம்பிரதாயத்தில் வந்தாலும் மோட்சம் போக முடியும். இது லட்சுமி கடாட்சம் பெற்ற ஒரு ஆச்சாரிய பரம்பரை கடாட்சம். அதெல்லாம் லட்சுமி கடாட்சம் இல்லாததுனால ஒவ்வொரு மதமா சொல்லி உன் கடாட்சம் இல்லாத வாழ் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல பதினோராவது ஸ்லோகத்துல ஆஹுர் வேதானமானம் கடிஜன கடி அராஜகம் விஸ்வமேதது ராஜன்வத் கேட்டிது ஈசன் குணினமபி குணைஹி தன் தரித்ராணமன்யி பிக்ஷௌ அந்யே சுதாஜம் பவம் இதிச ஜடாஹதே தராதல்யகாஷு ஏதே ஸ்ரீரங்ககர்ம்யாங்கணகனகலதே. நக்ஷணம் லக்ஷ்யம் ஆசன்னு சொல்லக்கூடிய இந்த பதினாறாவது ஸ்லோகம் முடிஞ்சது. அடுத்த சனிக்கிழமை பன்னெண்டாம் லட்சுமி கடாட்சம் எல்லாரும் பிரார்த்திச்சிருந்து உரையை முடிக்கிறேன். கல்யாண விசாலே ஏதாந்த குருவீனமா